ye chellam ye chinakku ye ammu kutti ye bummu kutti en buchu kutti ye poona kutti are meow meow e meow meow chellama chellam endra yadi attan endre sonna yadi yaadumagi en ul ninda yadiye chellama chellam endra yadi என்றே சொன்னாயடி யாதுமாகி என் உள் நின்றாயடியே உன் கையில் நான் குழந்தையடி என் கையில் நீ குழந்தையடி ஒரு வார்த்தை சொன்னாலடி நாம் தாலி கட்டிக்கொள்வோம் tell me now tell me now tell me tell me tell me now tell me now tell me now tell me tell me tell me now செல்லம செல்லம் என்றாயடி சொன்னாயடி யாதுமாகி என் உள் நின்றாயடியே யாதுமாகி என் உள் நின்றாயடியே தர்ஷினி